கண்டாலடிக்கும் கலரு கண்ணாடி சித்து ஜில்லாடி மிட்டா கில்லாடி மம்மா டாலடிக்கும் கலரு கண்ணாடி கண்ணாடி கிடி கேடி கெல்லாம் கேடி அட டிமிக்கு குடுக்கும் உள்ள ஜோக்க புடிச்சுடுவோம் தேடி உன்ன போல அல்லடிக்க எடுக்கண்ண பெருந்த உன்னை வச்சாதாண்ட தப்பு செய்ய தோணாது திரும்ப வர வர பொண்ணுங்கள எங்க நான் நீ தொட்ட உன் கைய வச்சு போட்டுடுவேன் புத்தூர் மாவு கட்ட சூப்பர் மேன் ஸ்பைடர் மேன் எல்லாமே சினிமா நீ பொருள் குத்தா காக்க வரும் காக்கி துணிமா கவுன்சு வந்தாதா நாங்க நைட்டுல கண்ணாடி வந்தா சதர போலீஸ் நார்மல் பர்சனா நீ மாமானு கூப்பிட போலீஸ் உக்கா புர்சனா கவு வாங்க காத்து நிற்க ரோட்டுல மேடு உனக்கு உயிர் மேல ஆசை இருந்தா ஹெல்மெட்ட போடு வீட்டு கேஸ்ல மாட்டிக்கின்னு பிசி ஆண்ட கெஞ்சம் அவன் கேட்காமல குடுப்ப நீயும் ஈஸியாத லஞ்சம் செஞ்ச தப்ப மறைக்க நன்னு குடுக்கிற தூக்க உனக்கு தகுதி இல்ல இன்னைக்குமே போலீஸ திட்ட காக்கி சட்டம் முன்ன எதுவா பெருசுல வீட்டுல தங்கல கொண்டாட முடியல நாங்க தீபாவளி பொங்கல சித்தே ஜில்லாடி விட்டா கில்லாடி அம்மா டல்லடிக்கும் கலரு கண்ணாடி